श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. आर्द्रं तमो मथ नमाश्रिततालकं ते शुद्धं मनस्सु मनसामृतं दुहानं तत्तादृशं विभुदनाथ समृद्धकामं सर्गेष्विदं भवति चन्द्रमसां प्रसूतिः. 34வது பத்தியம், ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய திரு உள்ளம், அதாவது அவருடைய மனசு, அந்த மனதை வர்ணிக்கிறார். இது நம்ம 32-33 பார்த்தோம், எம்பெருமானுடைய திருமார்பு. அந்த மார்பை வர்ணிக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அந்த மார்பில் அலங்காரமாக இருக்கக்கூடிய வனமாலை, அதையும் வர்ணித்தார். இப்போ திரு மார்பு வந்த உடனே மனசுன்றது மார்பில் இருக்கிறதா தான் கன்வென்ஷன். நம்மளே நம்ம மனசை தொட்டு சொல்கிறேன்னு சொல்லிச்சு, நம்ம நம்மளை அறியாமல் நம்மளுடைய பக்ஷத்தில் தான் நம்ம கை வைக்கிறோம். அப்போது எம்பெருமானுடைய திருமார்பை வர்ணிக்கிறார். ஆர்திரம் தமோ மதனன்னு இந்த ஸ்ருதி என்ன சொல்கிறதுன்னா, சந்திரன் வந்து எம்பெருமானுடைய மனசிலிருந்து உண்டாச்சு. சந்திரமா மனசோ ஜாதகா அப்படின்னு சொல்கிறது, மனசிலிருந்து தோன்றியது சந்திரன். இப்போ அப்படி அப்போது சந்திரன் வந்து உண்டாச்சுன்னு சொன்னால், இந்த சம்பிரதாயத்தில் ஒரு காரணம் இருக்குது, ஒரு காரியம் இருக்குது. காரணத்திலேருந்து காரியமானது உண்டானால் அந்த காரண காரியங்களுக்குள்ள தன்மைகள் வந்து ஒத்து இருக்கும். இப்போ சந்திரன் வந்து குளிர்ச்சியாக இருக்குது, நமக்கு சில நல்லதெல்லாம் பண்ணுறதுன்னு சொன்னால், அப்போ அந்த தன்மை அதுக்கு எங்கேயிருந்து ஏற்பட்டதுன்னு சொன்னால், எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலேருந்து தான் அது அதுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அதுதான் காரணமாக இருக்குது. இப்போ அந்த ஒரு கான்செப்டை வச்சுட்டு சுவாமி தேசிகன் சில எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய சாமியம் அதெல்லாம் சொல்லி அழகாக, அப்படிப்பட்ட உம்முடைய திருவுள்ளம் இருக்கு, அது இதனால தான் சந்திரன் உண்டாடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு அழகாக ஒரு அனுபவம் சுவாமிக்கு. விபுதநாதன்னு போட்டுண்டார். விபுதநாதன் தான் அந்த இடத்துல சம்போதன பதம். விபுதேஷன்னு போட்டுண்டார் போன பத்தியத்தில், இங்கே விபுதநாதன்னு போட்டுண்டார். தேவநாதனே, தெய்வநாயகனே. பவதி, பவதி தான் அங்கே கிரியாபதம். பவதின்ற பூ சத்தாயம்னு தாத்து. இந்த பவதின்ற தாத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று இருக்கிறது, இன்னொன்று ஆகிறது. இருக்கின்றது, ஆகிறது, இந்த இடத்துல ஆகிறது. எது ஆகின்றதுன்னு கேட்டால், மனஹா, மனஹா பவதி. மனஹன்னு சொன்னால் அது நபும்சகலிங்கம், மனசுன்னு அதுக்கு பிராத்திபதிகம் சொல்லுவோம், பேஸ் வேர்டு. ஆனால் அது மனஹ, மனசி, மனாம்சின்னு போகும். ஆக மொத்தம் மனஹா, மனஹா பார்த்துட்டு புள்ளிங்க நினச்சக்கூடாது, அது மனசுன்னு சகாராந்தமாக இருக்கக்கூடிய நபும்சகலிங்கம். அப்போ தே மனஹா, உன்னுடைய தவதே, தவதேன்றது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். உம்முடைய மனசு இருக்கே அது ஆகிறது. என்னவாகிறது? பிரசூதிஹி பவதி. பிரசூதிஹினா பிறப்புக்கு காரணமாக, தட் விச் ப்ரொடியூசர்ஸ் அர்த்தம், பிறப்புக்கு காரணமாக ஆகின்றது. எதனுடையன்னு சொன்னால், சந்திரமசாம். இப்போ சந்திரமஸ் அப்படின்னு சப்தம் இது, இது ஒரு பெக்குலரான ஒரு சப்தம். இது சந்திரமஸ்ன்னு சப்தம், புள்ளிங்க சப்தம். அதனுடைய பிரதம விபக்தி சந்திரமாக, சந்திரமசௌ, சந்திரமசஹா இப்படி போகும் பிரதம விபக்தி. அதெல்லாம் ஸ்ருதியில் கூட சந்திரமா மனசோ ஜாத்தக, அந்த விசர்க மனது லோபமாயிடுத்து, சந்திரமாக மனசோ ஜாத்தகன்னு வரணும். ஆனால் சந்திரமா மனசோ ஜாத்தகா, அது அதனுடைய ஷஷ்டி விபக்தி தான் பகுவச்சனம் சந்திரமசாம். ஆக்சுவலாக ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் பார்த்தோம்னா சந்திரமசஹன்னு வரணும். சந்திரமசஹ, சந்திரமசோஹோ, சந்திரமசாம்னு போகணும். சுவாமி இங்கே பகுவச்சனம் பயன்படுத்தியிருக்கார். ஏன்னா நிறைய சந்திரர்கள், ஒரு சந்திரன் இல்லை, ஒரு ஒரு சிருஷ்டிலையும் ஒரு ஒரு சந்திரன் புதுசாக உண்டாயிருக்க போகிறான், அல்லது ஒரு சிருஷ்டியிலேயே பல சந்திரங்கள் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி சந்திரமசாம் பிரசூத்திகின்னு சொல்லிச்சு. இப்போ பல சந்திரர்களுடைய பிறப்புக்கு காரணமாக உம்முடைய மனதானது ஆகின்றதுன்னு சொன்னார். எப்பன்னு சொன்னார், சர்க்கேஷு. இதுவும் சர்க்கேன்னு ஒரு சிருஷ்டியை குறிக்கலை, சர்க்கேஷுன்றது இப்ப சர்க்க சப்தத்தினுடைய சப்தமிய பக்தி பகுவச்சனம். பல பல படைப்பு காலங்களில் அல்லது இது திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கப்படுது சர்க்கமும் லயமும். அப்படிப்பட்ட சர்க்கேஷு படைப்பு காலங்களில் இதம்னு போட்டுட்டார். ஏன்னா இதுவும் முன்ன முன்ன இருந்து சுவாமி மங்களாசாசன் சாதிக்கிறார். இந்த உம்முடைய மனது இருக்கே இது பல சந்திரர்களின் பிறப்பிடமாக ஆகின்றதுன்னு சாதிச்சார். இப்ப எப்படி சொல்றார், என்ன இதுக்கு ஹேத்து, ஹேத்துனா என்ன காரணம் சொன்னா, அதுக்கு மனசுக்கும் சந்திரனுக்கும் ரெண்டு பக்கமும் அண்மையம் வர மாதிரி விசேஷங்களை சாதிக்கிறார். ஆர்திரம், ஆர்திரம்னு சொன்னா வெட்டுன்னு அர்த்தம், வெட் ஆர்திரம். இப்ப மனசுன்றது நபும்சகலிங்கம், அதனால அது என்ன பண்றாருன்னா அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நபும்சகலிங்கமா போட்டுட்டார். ஆர்திரம், ஆர்திரம்னா வெட்டு. சந்திரன்ல ஜலம் இருக்குன்னு இப்ப சமீபத்தில் கூட கண்டுபிடிச்சிருக்கா. அங்க போய் சந்திரன்ல டெபாசிட்ஸ் எல்லாம் இருக்கான், செடியெல்லாம் கூட வளர்க்குற சைனீஸ் எல்லாம் போயிட்டு, அதனால அது நிச்சயமா ஈரமாக தான் இருக்கு. இன்னொன்று ராத்திரி நமக்கு தெரியறது பனி பொழியறது, சந்திரன் அதுவும் பருவ காலங்களில் அந்த குளிர் எல்லாம் தெரியறது. இம்பெருமானுடைய உள்ளம் இருக்கே மனசு இருக்கே அதில் கருணை நிறைந்திருக்கு. அப்போ அந்த கருணைனாலேயே கருணைனா ஈரம், ஈரம் இல்லாட்டி கருணை இல்லை. இன்னொரு ஆர்திரத்தினுடைய பிரயோகம் என்னென்னா, ஆர்திரா பராதினி ஜனே பபிரக்ஷணார்த்தம்னு கோதாசியில் சாதிக்கிறார். சொட்ட சொட்ட பாவம் பண்ணவன் அர்த்தம், அதாவது காட் ரெட் ஹேண்டட் சொல்கிறோமோ அந்த அர்த்தம். தப்பாக பண்ணியிருக்கான் அவரே ஈரம் சொட்ட சொட்ட அந்த மாதிரி, அப்படி அந்த அர்த்தத்துலேயும் அது உபயோகப்படுத்துறது உண்டு. இந்த இடத்துல ஆர்தம்னா இப்போ எம்பெருமானுக்கு கருணை, சந்திரனுக்கு குளிர்ச்சி. தமோ மதனம்னு சொன்னால் தமசுன்னா இந்த இடத்துல அஜ்ஞானம். எம்பெருமானுடைய திருவுள்ளம் இருக்கு அது நம்மளோட அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதா இருக்கு. சந்திரனுக்கு இருட்டு, தமசுனா இருட்டு. அப்போ தமோ மதனம்னு சொன்னால் மதனம்னா உயிக்கிறது. நரக மதன சேவா ஸ்வாதனான் ஸ்வாதனா ஸ்வாதன நிந்தமானதுன்னு சொல்லிட்டு அங்கே எதிராஜ துறையில் சாதிக்கிறார். எம்பெருமானுடைய சூக்தி இருக்கே எதிராஜ சூக்திகள்லாம் அந்த நரகத்துக்கு போக விடாமல் தடுக்கிறதுனு சாதிச்சார். அப்படி அது சம்பவ மத்தனமாச்சு. அப்புறம் ஆஷ்ரித தாரகம், ஆஷ்ரித தாரகம்னா ஆஷ்ரிதாளுக்கு இது கடையேற்றி விடுறதா இருக்கு, அதாவது கை தூக்கி விடுறதா இருக்கு எம்பெருமானுடைய மனசு. ஏன்னா அதுதான் அனுகிரகம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணுறதுக்கு மனசு தான் காரணமாக இருக்கு. அப்போ அவனுடைய அந்த ஒரு தைரியம் இருக்கு, கிருப்பை இருக்கு, அதை நம்ம சம்பாதிக்கணுமே, அது எங்கே இருக்குன்னு கேட்டால் அது மனசில் தான் இருக்கு. சந்திரனை பார்த்தோம்னா தாரகம் நட்சத்திரம், நட்சத்திரங்கள்லாம் சந்திரனை ஆசிரியிச்சிருக்கு, சந்திரன் தான் நட்சத்திரங்களில் ராஜான்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் இதுவும் அண்மையமாயிருக்கு. சுத்தம், சுத்தம்னு போட்டதுனால எம்பெருமானுக்கே எந்த விதமான ஹேய பிரத்தனிக்கணவன், அப்போ அவனுடைய மனசுலேயும் எந்த விதமான கல்மிஷம் கிடையாது, தூய்மையாக இருக்கு. சந்திரனானது வெண்மைன்னு கன்வென்ஷன். சுமனசாம் அமிர்தம் துகானம், சுமனசாம்னு சொன்னால் நல்ல மனசை படைச்சவாளுக்கு, சு மனசு நல்ல மனசை படைச்சவாளுக்கு ஷஷ்டி பகுவச்சனம். சுமனசாம்ன்றது சந்திரமசாம் மாதிரி நல்ல மனசை படைச்சவாளுக்கு என்ன பண்ணுறது, அமிர்தம்னா மோக்ஷம், அமிர்தம் துகானம் மோக்ஷத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய மனது. அல்லது தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறது, சுமனசாம்னா சுமனாகனு தேவர்களுக்கு, தேவருக்கு பெயர் சுமனசக. அப்போ அவளுக்கு அமிர்தத்துக்கு கொடுக்கக்கூடியது சந்திரன், அப்போ அது சந்திரனுக்கு போகிறது. சமிருத்த காமம்னு சொன்னால் இஷ்டப்பட்டதெல்லாம் வாரி வழங்கக்கூடிய தன்மை நிறைந்ததாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவுள்ளம். அங்கே சந்திரன் என்ன பண்ணுறதா, காதல் வசத்தில் இருக்க வாழ்க்கலாம் அவளோட காதலை வளர்க்குறதுக்கு ஹேதுவாக இருக்கான். இப்படிப்பட்ட தத்து தாதுஷம், தத்து தாதுஷம்னா அற்புதமான, தாதுஷம்னா அப்படிப்பட்ட, தத்து ததுன்றது இந்த இடத்துல அப்படிப்பட்ட அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த உமது மனம் இருக்கு, திருவுள்ளம் இருக்கு, இது சந்திரனுடைய பிறப்பிடமாக இருக்கின்றதுன்னு சாதிக்கிறார். ஒருவாட்டி அண்மையத்தை பார்த்தோம்னா விபுதநாத ஆர்திரம் தமோ மதனம் ஆசிரித தாரகம் சுத்தம் சுமனசாம் அமிர்தம் துஹானம் சமிருத்த காமம் தத்தாதிஷம் இதம் தே மனஹ சர்க்கேஷு சந்திரமசாம் பிரசூதிஹி பவதி. விபுதநாத தெய்வநாயகனே ஆர்திரம், ஆர்திரம்னா எம்பெருமானிடத்தில் கருணை, சந்திரனுக்கு ஈரம் குளிர்ச்சி. தமோ மதனம் சொன்னால் எம்பெருமானுடைய மனசானது நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்குறது, அங்கே சந்திரன் வந்து இருட்டை போக்குறது. ஆசிரித தாரகம்னு சொன்னால் அடியார்களுக்கு அதிகாரிகளை கை தூக்கி விடுறது. தாரகம்னா ஒரு போட்டு மாதிரி. அங்க சந்திரனுக்கு நட்சத்திரங்களால் ஆசிரியக்கப்பட்ட நர்த்தமா இருது. சுத்தம்னு சொன்னா இங்க தூய்மை, மனசுக்கு அங்க வந்து வெண்மை நிலாக்கு. சுமனசாம் அமிர்தம் துஹானம், நல்ல மனசு படைச்சவாளுக்கு. அதாவது எம்பெருமான உள்ளபடி கீதையில சொன்ன மாதிரி யோமாம் தத்வதா வேதி, எவன் என்னை உள்ளபடி அறிவானோ, அப்படிப்பட்ட ஞானிகள் அவளுக்கு தான் அந்த மனசு சுத்தமா இருக்கும். அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சந்திரனுக்கு வரைச்சே தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை வாரி வழங்கக்கூடிய சந்திரனா இருக்கு. சமிருத்த காமம்னு சொன்னா இஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய, அதாவது அந்த இஷ்டங்கள் எல்லாம் நிறைந்ததா இருக்கு. அங்க சந்திரனுக்கு காதல் வயப்பட்டவாளுக்கு அதை வளர்க்கறதா இருக்கு. தத்தாதுஷம் இதம் தே மனஹா, அப்படிப்பட்ட அற்புதமான உம்முடைய இந்த மனசு இருக்கே. சர்க்கேஷு சந்திரமசாம் பிரசூதிஹி பவதி, அந்த சிருஷ்டி காலத்துல பல பல சந்திரர்களுக்கு பிறப்பிடமாக அல்லது பிறப்புக்கு காரணமாக ஆகின்றதுன்னு ஒரு அனுபவம் இந்த 34வது பத்தியத்துல எம்பெருமானுடைய திரு உள்ள வர்ணனை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.